சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் ஆறொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அசுத்திம் யோஸ்மகம் கதயி துமுபாயம் விதித்தவானே பசு பிரஹயான் சிஷ்யான் அபி திஷண துல்யான் ரசித்தவானே சிசு பிரஹயோ வீரோ ரகுரபி குருர் கூட மஹிமா நஷும் மே தஸ்யாங்கி பிரணதி விமலீபூத மனச. இதனுடைய அர்த்தம், திருமலை செம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியிடம் மூன்று சிறப்புகள் முதல் மூன்று பாதங்களிலே வரிக்கு ஒன்றாக சொன்னவை. சுருக்கமாக சொன்னால், அவர் தூய்மைப்படுத்துபவர், அறிவு புகட்டுபவர், தன்னுடைய பெருமையை மறைத்துக் கொள்ளுபவர் என்று. இதிலே முதலாவது அசுத்திம் க்ஷதயித்தும் உபாயம் விதித்தவாம் என்று, நம்முடைய அசுத்தியை அகற்றுவதற்கான வழிமுறையை அறிந்தவர் என்று அர்த்தம். இரண்டாவது சிறப்பு, இரண்டாவது வரியிலே பசுப்பிராயான் சிஷ்யானபி பிரகஸ்பதி துல்யான் ரசித்தவான், அறிவிலியாக கால்நடைகள் போலே பசுமாடு போலே விலங்குகள் போலே இருந்த சிஷ்யர்களையும் கூட பிரகஸ்பதி போலே அறிவாளியாக ஆக்க வல்லவர் என்பது அவருடைய இரண்டாவது சிறப்பு, ஒரு நல்ல ஆசிரியர். மூன்றாவது சிசு பிராய கூட மகிமா என்று, தன்னுடைய மகிமையை மறைத்துக் கொண்டு ஒரு குழந்தை போல பழகக்கூடியவர் என்பது உபனிஷத்தில் சொல்லுகிறது. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசீத் என்று, தன்னுடைய புலமையை மறைத்துக் கொண்டு பாலர்கள் போலே இருக்க வேண்டும் என்று. நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படி தற்புகழ்ச்சி இல்லாமல் பீற்றி கொள்ளாமல் தன்னுடைய பெருமை மற்றவர்களுக்கு தெரியாதபடி அதை மறைத்து கொண்டிருப்பவர்கள். இந்த சுவாமி மதுராந்தகம் சுவாமியும் அப்படியே கூட மகிமா என்றவர். அவருடைய திருவடிகளிலே வணங்கின காரணத்தினாலே அங்கிரி பிரணதி என்கிற காரணத்தினாலே விமலீபூத மனச, அடியனுடைய மனசானது அழுக்கு நீங்கியதாக ஆனது, மாசில்லாமல் ஆனது. இந்த மாசில்லா மனத்தை உடைய எனக்கு நஷுக் எந்த சோகமும் கிடையாது, எந்த துயரமும் கிடையாது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த புது ஸ்லோகத்திலும் நாம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் மூன்று இருக்கின்றன. முதலாவது சொல்லணி என்பது சப்தாலங்காரம். ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து ஒரே எழுத்தாக வருகிறது. நாலு பாதங்கள் இருக்கின்றன, நாலு இரண்டாவது எழுத்துகள் இருக்கின்றன, அவை ஒன்றாகின்றன. இதற்கு எதுகை என்று தமிழிலே பெயர், பாதாந்து பிரசம் என்ற சுத்திலே. இங்கே இந்த ஸ்லோகத்திலே அந்த எழுத்து ஷூ என்கிற எழுத்து. இது அசுத்தி என்ற பதத்திலும் பசு என்ற பதத்திலும் சிசு என்ற பதத்திலும் நசுக் என்ற பதத்வயத்திலும் இரண்டாம் எழுத்தாக வந்திருக்கிறது ஷூ ஷூ ஷூ என்று. அசுத்தி என்றால் அழுக்கு, பசு என்றால் விலங்கு, சிசு என்றால் குழந்தை, நசுக் என்றால் சோகமில்லை. இந்த பதங்களை இட்டு ஒரு வாக்கியத்தை உருவாக்கி இந்த ஸ்லோகம் ஏற்பட்டிருக்கிறபடியினாலே இதிலே சப்தாலங்காரம் கலந்திருக்கிறது. தமிழிலே சொல்லி பார்த்தால் அசுத்தியை அறவே அகற்றுவார், பசுக்களை பண்டிதர் ஆக்குவார், சிசுக்கள் போல் சிரித்து பழகுவார், நசுக்குவார் நம் துயர் அனைத்தும் என்று சொல்லலாம். இப்படி சொன்னால் தமிழிலே கூட எதுகை மோனையுடன் செய்யுளாகவும் படித்ததாக ஆகிறது. இந்த சொல் அணி என்பதை இந்த ஸ்லோகத்திலே முதலிலாக கவனித்துவிட்டு பிறகு இரண்டாவது அணிக்குப் போகிறோம். முத்ரா அலங்காரம் இன்றைய உபன்யாச தலைப்பு என்னவென்றால் துய்யனும் நீயே என்ற மும்மணிக்கோவை வரியிலே இருக்கிற நீயே என்று ஒன்று இருக்கிறதே பகவான், ஒருவனே துய்யன், மற்றவர் எல்லாரும் அசுத்தமானவர்கள் என்பது அது இன்றைய தலைப்பு. இது இந்த ஸ்லோகத்தினுடைய முதலிலேயே அசுத்தி என்ற பதத்தாலே சூச்சிதமாகிறது. இன்றைய ஸ்லோகம் அசுத்தி என்று ஆரம்பிக்கிறது. அசுத்தி தான் இன்றைய உபன்யாச விஷயம். அசுத்தி யாருக்கு? பகவான் தவிர மற்ற எல்லாருக்கும் அசுத்தி என்று. இது இரண்டாவது. கடைசியாக கவனிக்க வேண்டியது ரகுரபி குரு மூன்றாம் வரியில வந்திருக்கிற பதங்கள். இவர் ரகு ஆனாலும் குரு என்று, இவருடைய பெயராலே ரகுவீர ரகு என்று, தொழிலாலே குரு ஆச்சாரியர் என்று. ரகு என்பது லகு, அதாவது லேசானது என்ற பொருளையும் கொடுக்கும். ரலயோ ரபேதஹா என்று கவி மரபிலே ஒன்று சொல்வார்கள். அதன்படி ரகு லகு என்ற இரண்டும் ஒரே பதங்கள் தான். லகு என்றால் லேசானது, குரு என்றால் கனமானது. லகுவும் குருவும் எதிர்ப்பதங்கள். இவர் லகுவாகவும் இருந்து குருவாகவும் இருக்கிறாரே. லகு என்ற பெயரை கொண்டிருக்கிறார், குரு என்றால் ஆச்சாரியராக இருக்கிறார். இவ்வாறு லகு குரு என்ற ஒவ்வொரு பதத்திலும் இரண்டு இரண்டு அர்த்தங்கள். லகுவானவர் எப்படி குருவாக முடியும் என்று முரண்பாட்டு தோற்றம், லேசானவர் எப்படி கனமாக முடியும் என்று. வாஸ்தவத்தில் என்ன அர்த்தம்? ரகு என்ற பெயர் கொண்டவர் ஆச்சாரியராக ஆகிறார் என்ற உண்மை பொருள் தெரிந்த பிறகு இந்த முரண் நீங்குகிறது, விரோதாபாசம் இல்லாமல் போகிறது. விரோதாபாச அலங்காரம் என்பது இதுதான். விரோதாபாச அலங்காரம் இதிலே ஸ்லேஷை கலந்ததாலே இருக்கிறது, ஸ்லிஷ்ட விரோதாபாசம் என்று சொல்வார்கள். ரகு குரு என்ற ரெண்டு பதத்திலும் ஸ்லேஷாலங்காரம். அதனாலே இந்த நயம் ஏற்பட்டது. இது இந்த ஸ்லோகத்திலே நாம் மூன்றாவதாக கவனிப்பது. இப்படி மூன்று சிறப்புகளுடன் வழக்கம் போல ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. அடுத்தது ஹயங்கிரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் ஹயகிரீவனுடைய கருணை அலை அலையாக வருகிறது. அந்த அலைகளுக்கு பின்னாலே அவருடைய கட்டாட்சங்கள் விழி பார்வைகள் வருகின்றன. அந்த பார்வைகள் எனக்கு என்ன சிறப்பை பண்ணுகின்றன என்றால், நல்ல பேச்சை, அதுவும் கேட்பவர்கள் காதிலே அமிர்தமாக பெருகுகிற பேச்சை தருத்தமாக. சம்ஸ்கிருதர்கள் ஆஸ்கிருதர்கள் எல்லாருக்கும் காமதேனு போலே இந்த சரஸ்வதி எனக்கு அமையட்டும். இப்பொழுது தமிழிலே இதை மொழிபெயர்க்கிறோம். கருணை அழைப்பின் வரும் விழி அமுதாய் பெருகும் பேச்சை தருக எனக்கு என்று. கரு வரு பெரு தரு என்று பாதங்கள் ஆரம்பித்ததாலே எதுகை வந்தது. எதுகை வந்ததாலே இது செய்யுளாயிற்று. இந்த மொழிபெயர்ப்பிலே எதுகை தவிர மோனை கூட சில இடங்களிலே உண்டு. இதிலே ஒன்பது பதங்கள் இருக்கின்றன. கருணை அலை பின்வரும் விழி அமுது பெருகும் பேச்சை தருக எனக்கு என்று. இந்த ஒன்பது பதங்களுமே மூலத்திலே திசந்துமே என்ற ஸ்லோகத்திலே இருக்கிற ஒன்பது பதங்களுடைய மொழிபெயர்ப்புகள். கருணை மூலத்திலே தயா, அலை மூலத்திலே தரங்க, பின்வரும் மூலத்திலே அனுஜராக, விழி மூலத்திலே கட்டாட்சாக, அமுதை மூலத்திலே அமிர்தம், பெருகும் என்பது மூலத்திலே ஷரந்தீன், பேச்சை என்பது மூலத்திலே சரஸ்வதீன், தருக என்பது மூலத்திலே திஷந்து என்ற முதல் பதமாக இருக்கிறது, எனக்கு என்பது மே என்று இரண்டாம் பதமாக இருக்கிறது. ஆக ஒன்பது பதங்களுமே மூலத்தில் இருக்கிற ஒன்பது பதங்களுடைய மொழிபெயர்ப்பாக இருப்பதாலே இது எதுகை விதிக்கு உள்பட்டு செய்யுளாக அமைந்த ஒரு சரியான மொழிபெயர்ப்பாகிறது. இப்பொழுது இன்றைய உபன்யாச விஷயம் மும்மணி பாடலிலே பயின்மதினியே என்று தொடங்கும் ஏழாம் பாசுரத்திலே யனும் நீயே செய்யாள் உரைதலின் என்கிற வரியிலே போன வாரம் துய்யனும் நீ என்பதை பற்றி கேட்டோம். இன்றைக்கு நீயே என்று ஏகாரம் இருக்கிறதே, வேறு எவரும் துய்யன் கிடையாது, நீ மட்டுமே தெய்வநாயகா துய்யனாக இருக்கிறாய், பரிசுத்தனாக இருக்கிறாய் என்று அதனாலே சொன்ன மற்ற எல்லாருடைய அசுத்தி இருக்கிறதே அது இன்றைய உபன்யாச விஷயம். பகவான் ஒருவன் மட்டுமே துய்யன், வேறு யாரும் துய்யன் கிடையாது என்பது. இதை ஆழ்வாராச்சாரியர்கள் வேறு யாரும் துய்யன் கிடையாது என்பதை ஆறு விதங்களிலே விளக்கியிருக்கிறார்கள் என்பது இன்றைய உபன்யாசத்தினுடைய சாரம். முதலிலே இந்த ஆறு விதங்கள் என்னென்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோம், பிறகு விளக்கமாக பார்க்கலாம். ஒன்று, பிரகிருதி சம்பந்தத்தாலே அழுக்கு ஏற்படுகிறது. பிரகிருதி என்பதும் பிரதானம் என்பதும் இந்த பிரபஞ்சம். இரண்டாவது, கர்மா இருக்கிறதே நம்முடைய புண்ணிய பாபங்கள், அதற்கு நாம் அதீனமாகிவிட்டதாலே அழுக்கு ஏற்படுகிறது. மூன்றாவது, சரீரம் இருக்கிறதே கை கால் முதலிய அவயவங்களுடன் இந்த சரீரத்துக்குள்ளே நாம் இருப்பதாலே அழுக்கு ஏற்படுகிறது, மனசழுக்கு உள்பட. நாலாவது, நாம் ஒரு சிருஷ்டிக்கு உள்பட்டதாலே உமிழப்பட்டவர்களானபடியினாலே சிருஷ்டி அழுக்கு என்று ஒன்று ஏற்படுகிறது. ஐந்தாவது, மூன்று குணங்கள் சத்தம் ரஜஸ் தமஸ் என்று இருக்கும் பொழுது சத்தத்தை விட்டு ரஜஸும் தமஸும் நம்மை வியாபித்திருப்பதாலே அந்த குணங்களாலே நமக்கு அசுத்தி ஏற்படுகிறது. ஆறாவது, தேவதாந்தர பார்வையாலே அசுத்தி ஏற்படுகிறது என்று நம்முடைய அசுத்திக்கு ஆறு விதமான காரணங்களை சொல்லி விளக்குகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர். அதாவது பகவான் தவித்த மற்றெல்லாருடைய அசுத்திக்கும் ஆறு விதமாய் நிற்கிற ஒரே காரணத்தை ஆறு காரணங்களாக பிரித்து கூறுகிறார்கள். ஒரே காரணம் இந்த சம்சாரம், சம்சாரத்திலே மாட்டிக்கொண்டோம் என்பது, அதான் நமக்கு அழுத்தி. வேறு யாருமே துய்யன் கிடையாது என்பதை இப்படி ஆறு விதமாக புரிந்து கொள்கிற சாக்கிலே நாம் இன்றைக்கு 20-30 பூர்வ சூக்திகளை கேட்டு மகிழப் போகிறோம். இதிலே முதலாவது காரணம் இப்பொழுது, பகவானுக்கு லீலா விபூதி என்றும் நித்திய விபூதி என்றும் இரண்டு விபூதிகள் இருக்கின்றன. நித்திய விபூதியை திரிபாத் விபூதி என்று சொல்வார்கள். பகவானுடைய ஆளுகைக்கு உள்பட்டவற்றிலே, ஆளுகைக்கு உள்பட்டவற்றுக்கு விபூதி என்று பெயர். இரண்டு பிரிவுகள் உண்டு. இதிலே இரண்டாவதான நித்திய விபூதிக்கு ஸ்ரீவைகுண்டம் என்றும் சுத்த சத்வம் என்றும் பெயர்கள் இருக்கின்றன. அது சுத்த என்கிற அடைமொழியை தன் பெயரிலேயே கொண்டிருப்பதாலே அது தூயது என்று தெரிகிறது. அதிலே ஆட்சி புரிபவன் துய்யன், ஆகையால் துய்யன் என்பவன் ஸ்ரீ வைகுண்டநாதன். அதற்கு மாறாக லீலா விபூதி இருக்கிறதே அதற்கு பிரகிருதி மண்டலம் என்று ஒரு பெயர். இதை பாழ் என்ற பெயராலும் குறிப்பிடுகிறார்கள். அதிலே உழலுபவர்கள் மற்ற எல்லா தேவர்களும் மனுஷர்களும் விலங்குகளும் பறவைகளும் எல்லாரும், இவர்கள் துய்யர் அல்லர். ஏன்? இருக்கும் இடமான பிரகிருதியானது அசுத்தம். இதை சூழ்ந்தகன்றாந்துயர்ந்த முடிவில் பெரும் பாயேயோ என்று நம்மாழ்வார் பெரிய பாழ் இது என்று சொல்வார். இந்த பிரகிருதி மண்டல வாசமானது தேசிகனாலே இங்கே நாம் சிறையிருந்த ஈனம் என்று சிறை சீனம் என்ற ரெண்டு பதத்தாலே கூறப்பட்டது. இங்கே இந்த பிரகிருதி மண்டலத்திலே நாம் சிறை இருக்கிறோமே, சிறை என்றால் கைதியாக காராகிரகத்திலே வாசம். அப்படி இருந்த ஈனம் இருக்கிறதே தாழ்வு, அதை பற்றி பேசுகிறார் தேசிகன். அவரே அனந்தாயாம விஸ்தாரமான திரிகுணமருகாந்தாரத்திலே என்று ஒரு ரூபணம் பண்ணுகிறார் இந்த பிரகிருதியை பாலைவனமாக. திரிகுணம் என்றால் சத்தம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணங்களால் ஆன பிரகிருதி மண்டலம், அதை மருகாந்தாரம் அதாவது பாலைவனம் என்கிறார். அது அனந்த ஆயாம விஸ்தாரம், மிகவும் எல்லையில்லாமல் நீளமும் பரப்பும் கொண்டது. எது இந்த பாலைவனம்? திரிகுணம் என்பது பிரகிருதி மண்டலம், அதிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நமக்கு சுத்தி கிடையாது. இன்னொரு இடத்திலே பிரகிருதி வேதாளி பரவசனாய் என்கிறார். வேதாளி என்றால் பிசாச்சி, பிரகிருதி என்ற பிசாச்சி நம்மை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் உருவகம் பண்ணப்பட்டது. அள்ளலில் நாளும் விழுந்து அழியாவகை என்கிற தேசிக பிரபந்த பாசுரத்திலே பிரகிருத்தியை ஒரு அள்ளல் என்கிறார். அள்ளல் என்றால் புதை சேர், சகதி. இப்படியெல்லாம் பிரகிருத்தியை ஒரு ஒரு இடத்திலே பிசாசி என்கிறார், ஒரு இடத்திலே பாலைவனம் என்கிறார், ஒரு இடத்திலே புதை சேரு என்கிறார். அவ்வளவு அழுக்கு. பாய் என்றும் ஈனம் என்றும் பாலைவனம் என்றும் பிசாச்சி என்றும் பொதிசேரு என்றும் வர்ணிக்கப்பட்ட பிரகிருதி மண்டலம். திருக்கட்சி நம்பிகள் தேவராஜாஷ்டகத்திலே சம்சாரமருகாந்தாரே துர்வியாதி வியாக்ர பீஷணே என்று மிகவும் அசுத்தமயமாக வர்ணிக்கிற பிரகிருதி மண்டலம் சம்சாரம் என்கிற பாலைவனம் என்றுதான் ஆரம்பிக்கிறது. அதிலே இருக்கிற எவரையாவது நாம் துய்யன் என்னலாமோ? தூய்மையான இடத்தில் அல்லவா துய்யன் இருப்பான். பிரகிருதிக்குள் தூய்மை முழுதாக இருக்க முடியாதே. குப்பை மேடிலே புரளுபவனை போய் சுத்தமானவன் என்று சொல்லலாமோ? ஆகையாலே பிரம்ம ருத்ராதிகள் துய்யர் அல்ல, சகதியில் புரள்பவன். இது முதல் கருத்து. இப்பொழுது இதற்கு ஒரு ஆட்சேபம், பெருமாளும் கூடதானே பிரகிருதி மண்டலத்திலே வருகிறார், அவரும் தானே நிறைய அவதாரங்களை பண்ணுகிறார், மத்யம் கூர்மம் ராமன் கிருஷ்ணன் என்றெல்லாம். அப்பொழுது அவரும் தானே இந்த குப்பை மேடிலே அழுக்கப்படுகிறார், அவரை மட்டும் துய்யன் என்று சொல்வானேன் என்று. அவர் இங்கே குப்பை மேட்டிலே வந்தால் கூட அவர் இந்த அழுக்கையில் ஒட்டிக் கொள்வதில்லை என்று சமாதானம் சொல்ல வந்தால் அதற்கு ஒரு ஆட்சேபம். பூய சோனிதா திமஜ்ஜனம் ஹி அபுருஷார்த்த ஏவ என்று இதை விளக்குகிறது. இந்த பூர்வபக்ஷத்தை, இந்த ஆட்சேபத்தை விளக்குகிறது ஸ்ரீபாஷ்யம். ஒருத்தன் அழுக்கு குட்டையிலே தள்ளப்பட்டால் அவன் அழுக்காகிறான். இன்னொருத்தன் அவனை தூக்கி விடுவதற்காக அழுக்கு குட்டையில் இறங்கினான், ஆனால் அவனும் தானே அழுக்காகிறான் என்று திருஷ்டாந்தம். அப்படி அழுக்கிலே புரளுபவர்களை துய்யர் என்று சொல்வது தகுமோ என்று கேட்டால், இதே அழுக்கான பிரகிருதி மண்டலத்துக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனும் அவரது திசைகளிலே வந்தாலும் கூட அப்பொழுதும் அவனுடைய தூய்மை குறைவது கிடையாதாம். அவனுக்கு சர்வமும் அனுகூலம் தானா? அப்படி சொல்லுகிறது உபனிஷத்து. வேறு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார்கள், ஒரு ஜெயில் இருக்கிறது சிறை காராகிரகம், அதற்கு குற்றவாளி ஒருவன் தண்டனையாக அடைபட்டு கிடக்கிறான். அதிலே ராஜா அவனை சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். அதே ஜெயிலிலே ராஜபட்டர்கள், சில சமயங்களில் ராஜாவும் கூட, எந்த ராஜா அவனை சிறையில் அடைத்தானோ அவனும் கூட மேற்பார்வைக்காக வருவதுண்டு. சிறையில் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று பார்ப்பதுண்டு. அப்படி ராஜா சிறைக்கு வருவதற்கும் கைதி சிறைக்கு வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? சிறைக்கு சென்றவர்கள் எல்லாரும் பிராயசித்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்றால், சிறையில் இருக்கிற கைதியை கண்காணிப்பதற்காக வந்த ராஜா பிராயசித்தம் பண்ணிக் கொள்ள வேண்டுமோ என்றால் வேண்டாமே. இதே ரகசியத்துறை சாரத்திலே திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறார் தேசிகன். இடம் ஒன்றே ஆனாலும் அதில் இருப்பவர் வெவ்வேறு நோக்கங்களிலே வெவ்வேறு சேத்துக்களுக்காக வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்கிற பட்சத்திலே அவர்களை சமப்படுத்த முடியாது. ஒருவருக்கு தூய்மை இருக்கலாம், ஒருவருக்கு தூய்மை இல்லாமல் போகலாம். அழுக்கான இடத்திலே வந்தாலே ஒருவருக்கு அழுக்கு ஒட்டி கொள்ளலாம், இன்னொருத்தருக்கு அழுக்கு ஒட்டி கொள்ளாமல் இருக்கலாம். ஆகையாலே பகவான் மட்டும் தூயனாக இருக்கிறான். சுத்த சத்துவம் என்கிற ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே இருக்கிறான். மற்ற எல்லாரும் பிரம்மா சிவன் முதலே தேவதைகளும் மனுஷர்களும் எல்லா ஜீவராசிகளும் அழுக்கு மதமான பிரகிருதி மண்டலத்திலே இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் தூயர்கள் கிடையாது. தூயனும் நீயே என்கிற ஏ காரணத்துக்கு இது கருத்து. இதை இரண்டாவது விதமாக சொல்கிறார்கள், கர்ம வசியர் என்று. கர்மம் என்றால் நாம் செய்த முன்வினை பயன். போன ஜென்மங்களிலே பண்ணின புண்ணிய பாபங்கள் ஊவினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்கிற ரீதியிலே நம்மை உறுத்தி கொண்டிருக்கும், நம்மை விடவே விடாது. அப்படி புண்ணிய பாபங்களாலே பீடிக்கப்பட்டு அதற்கு வசமாகி போனவர்கள் எவரும் தூயர் என்று, பரிசுத்தர் என்று ஆக மாட்டார்கள். நாம் முதலிலே சொன்னது இடத்தால் வந்த அசுத்தி. இப்பொழுது இரண்டாவதாக சொல்லிக் கொண்டிருப்பது அந்த இடத்திலே நம்மை தள்ளிய கேதுவாலே வந்த அசுத்தி. நம்முடைய முன்பினை பயன் அல்லவா நம்மை பிரகிருதி மண்டலத்திலே தள்ளி இருக்கிறது. அந்த முன்னினை என்பது சுருணையிலேறிய சூழ்வினை என்பார் தேசிகன். என்ன சுருணை இங்கே என்றால், சித்திரகுப்தன் பதிவேடு, யமனுடைய கணக்கன் இருக்கிறானே சித்திரகுப்தன், அவன் தன்னுடைய புஸ்தகத்திலே பதிவு பண்ணி கொண்டிருக்கிறானே நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பக்கங்களை போட்டு புண்ணிய பாபங்களை எல்லாம் அதிலே பதிவாகி இருக்கிறது நம்முடைய முன்வினை. அது சுருணையில் ஏறிய சூழ்வினை, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நாம் அதிலிருந்து தப்ப முடியாது. கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்துழல என்று, நம்மோடு கருவுடனேயே வந்து விட்டது. நாம் கர்ப்பத்தில் புகும்பொழுதே நம்முடைய புண்ணிய பாபங்கள் என்கிற கர்மங்களும் நம்மோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு விட்டன. எப்படியானால் வேகமான வெள்ளத்திலே தன்னுடைய வசம் இழந்து ஒரு மட்டை அடித்து செல்லப்படுகிறதோ அதுபோல எல்லா ஜீவராசிகளும் இந்த கடுவினை என்கிற ஆற்று வெள்ளத்திலே விழுந்து உயன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தூய்மை எங்கிருந்து வரும்? இன்னொரு ஆழ்வார் சொல்லுவார், இந்த வினை இருக்கிறதே இது ஒரு வியாதி, ஒரு ரோகம், ஒரு பிணி என்றார். மங்கியவல் வினை நோய்கள் அந்த பதிகம் ஆரம்பத்திலே, நெய்க்குடத்தை பற்றியேறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் என்று பெரியாழ்வார் வியாதிகளே என்று விளிக்கிறாரே, எந்த வியாதிகளை என்றால் கர்மங்கள் என்கிற வியாதிகள், வல் வினை நோய்கள். அந்த வியாதிகளை பற்றி என்ன சொல்கிறார், மங்கிய, மங்கிய என்றால் மக்கி போன, வெறும் மக்கள் என்பது அசுத்தி. வல் வினை என்ற வல் என்பது வலு, மிகவும் வலிமை வாய்ந்த வினைகள், அசுத்தமானவை. எறும்புகள் போல் நிறந்து என்றால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றன. ஒரு நெய்க்குடத்திலே எறும்புகள் நிறையவாக ஆகிவிட்டால் அந்த நெய் எதற்கு பயன்படும்? நெய்யிலிருந்து எறும்பை நீக்க முடியாது, ஏனென்றால் நிறையவாக வந்துவிட்டன. ஒவ்வொன்றாக எடுத்து போட்டும் மாளாது. மொத்தமாக காய்ச்சி வடிகட்டினாலும் அந்த எறும்பிலே நெய்யிலே எறும்பினுடைய உடல் பிணம், அதை வடிகட்டி தள்ளினாலும் அதனுடைய திரவம் கலந்திருக்கும், அழுக்காகிவிடும். அழுக்கை நீக்கி பயன்படுத்துவது கஷ்டம். அதுபோலவாம் நமக்கு இருக்கும் வல் வினைகள், அவற்றிடமிருந்து தப்பவே முடியாது என்கிறார் பெரியாழ்வார். அசுத்தி. பெருமாளுக்கு வினைகள் கிடையாது, அவன் கர்மவசியன் இல்லை, அதனாலே அவன் தூயன். நாம் எல்லாம் அசுத்தர்கள். பாகவதத்திலே சொல்கிறார் சுக மகர்ஷி, கர்மணாம் பரிபாகத்வாதி ஆவிரிஞ்சாத மங்களம் இதிமத்வாவிரக்தஸ்ய வாசுதேவஸ்பராகதி. பிரபஞ்சத்தை இரண்டாக பிரிக்கிறார் சுகர். அதாவது பகவத் விபூதிகளை லீலா விபூதி, நித்திய விபூதி என்று பிரிக்கிறோமே, அதே இரண்டுதான். விரிஞ்சன் என்றால் பிரம்மா, அது அவர் இரண்டாம் பிரிவிலே வருவார். முதல் பிரிவிலே வாசுதேவன் மட்டும் வருவார். இரண்டாம் பிரிவிலே பிரம்மா தொடங்கி மற்ற எல்லாரும் எல்லாமும். அவர் சொல்கிறார், முதலாவது சுத்தம், இரண்டாவது அசுத்தம். முதலாவது பராங்கதி வாசுதேவ பராகதி, இரண்டாவது அமங்கலம் ஆவிரிஞ்சாத மங்களம் என்று வாசியை காட்டுகிறார். துயனும் நீயே என்பதை புரிய வைக்கிறார் இவ்வாறு. இன்னொன்று ஹிரண்யகர்ப்போ பகவான் வாசவோ தப்ரஜாபதி அசுத்தாஸ்தே சமஸ்தஸ்து தேவாத்யா கர்மயோனய என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. இதிலே சில தேவர்களின் பெயர்கள் இருக்கின்றன, ஹிரண்யகர்ப்பன், வாசவன், பிரஜாபதி என்று. வாசவன் என்றால் இந்திரன், ஹிரண்யகர்ப்பன் என்றால் பிரம்மா, பிரஜாபதி என்றால் மரீச்சி, தட்சன் முதலிய படைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட தேவர்கள். சமஸ்தாக அவர்கள் எல்லாருமே அசுத்தாக அசுத்தமானவர்கள் என்கிறது விஷ்ணு புராணம். தேவர்கள் மட்டுமல்ல, தேவாத்யாக தேவர்கள் முதலானவர்கள் என்று. முதலானவர்கள் தேவ, மனுஷ, திரிய எல்லாமே ஆவரம் நாலாவது. ஏன் அவர்கள் அசுத்தர்கள் என்றால் காரணத்தையும் சொல்கிறது இந்த வாக்கியம். கர்மயோனய, அவர்கள் எப்படி பிறந்திருக்கிறார்கள் என்றால் கர்மத்தாலே பிறந்தவர்கள், தங்களுடைய புண்ணிய பாபங்களாலே பிறந்தவர்கள், அதனாலே அவர்கள் அசுத்தமாகிறார்கள். படைப்பு கடவுளான பிரம்மா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், லோகத்தையே சிருஷ்டித்து லோக பிதாக்களான பிரஜாபதிகள், இவர்களுக்கெல்லாம் கூட சுத்தி கிடையாதோ என்றால் அந்தந்த கதைகளை பார்த்தால், ஒருத்தன் விருத்திரனை கொன்றான், திரஷ்டாவை கொன்றான், வாஷ்டரனை கொன்றான், அவனுக்கு அதனாலே பிரம்மஹத்தை பிடித்தது. அவன் மன்றாடினான், அலைந்து திரிந்தான், பூமியிடம் போனான், ஸ்திரீகளிடம் போனான், மரங்களிடம் ஓடினான் என்றெல்லாம் ஒரு கதை இருக்கிறது வேதத்திலேயே. இதிலே இன்னொருத்தன் பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினானாம், பிரம்மகத்தை பிடித்து கொண்டதான், கையிலே மண்டை ஓட்டை ஏந்தி கொண்டு கபாலஹஸ்தனாக பிச்சை எடுத்து பிக்ஷாடனாக திரிகிறான் என்கிறது புராண கதைகளை பார்த்தால் யாருக்கும் தூய்மையை காணும். பெருமாள் மட்டுமே தூயன். இப்போது நாம் இரண்டு வசனங்களை காட்டினோம், ஒன்று பாகவதத்திலே இன்னொன்று விஷ்ணு புராணத்திலே. இந்த இரண்டு வசனங்களிலேயும் நாம் மூன்று ஒற்றுமைகளை காண்கிறோம். கர்மா என்பது அந்த பதம் இரண்டிலேயும் இருக்கிறது. ஒன்று கர்மணாம் பரிபாகத்வாத் என்று ஆரம்பிக்கிறது, இன்னொன்று கர்மயோனயஹ என்று முடிகிறது. காரணம் இருக்கிறதே இழுக்கு காரணம், அது கர்மா என்பதை இந்த இரண்டு வசனங்களுமே சொல்லுகின்றன. அது முதல் ஒற்றுமை. அடுத்ததாக பிரம்மாவினுடைய பெயர் இரண்டிலேயும் வந்திருக்கிறது. ஒன்றிலே ஆரிஞ்சாத் என்று விரிஞ்சா என்கிற பதத்தினாலே வந்திருக்கிறது, இன்னொன்றிலே ஹிரண்ய கர்ப்பகா என்ற பதத்தாலே வந்திருக்கிறது. பிரம்மா ஆரம்பம்தான். பிரம்மா உள்பட இன்னும் மற்றவற்றை எல்லோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆவிரிஞ்சாத்து பிரம்மாவிலே தொடங்கி என்று ஆ என்ற பதத்தாலே ஒன்றிலே வந்திருக்கிறது, இன்னொன்றிலே என்று அவர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்றது. இன்னொரு ஒப்புமை இந்த இரண்டு பதங்களிலேயும், ஒன்றிலே அமங்கலம் என்று பேசுகிறது, இன்னொன்றிலே அசுத்தா என்று பேசுகிறது. இந்த அமங்கலமும் அசுத்தியும் கர்மத்தின் விளைவு என்று. பெருமாள் மட்டும் எப்போதுமே கர்மவசியர் ஆவதில்லை. ஏன்? பெருமாளும் தானே நம்மை போல சரீரங்களுடன் அவதாரங்களை பண்ணுகிறார் என்று கேட்டால் அதில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஏன் பிறக்கிறோம் என்று கேட்டால் கர்மம் என்கிற அசுத்தியாலே பிறக்கிறோம். அவர் ஏன் பிறக்கிறான் என்றால் தன்னுடைய சங்கல்பம் என்கிற சுத்தியோடு கூட பிறக்கிறான். பகவத்கீதையிலே அவதார ரகசியத்திலே அவனுடைய பிறவியை பற்றி சொல்லும் பொழுது சுத்த சத்துவ மஜனாகத்தான் சொல்லி இருக்கிறது அவனுடைய தேகங்களை. கர்மம் என்கிற அழுக்கு இல்லாதவன் அவன் ஒருத்தன் மட்டுமே. இதை ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்ற பதத்தாலே சொல்லும். இச்சா கிரகித அபிமத உரு தேகா, அவன் தன்னுடைய இச்சையினாலே தனக்கு எது விருப்பமோ அபிமதமோ அப்படிப்பட்ட பெரிய சரீரங்களை எடுத்துக்கொள்ளுகிறான், பரிகிரகம் பண்ணுகிறான். கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் நம்முடைய இஷ்டப்படியான சரீரத்தை பெறுவதும் கிடையாது, நம் இஷ்டம் காரணமாகவும் அதை பெறுவது கிடையாது. நம்முடைய முன்வினை பயன் காரணமாக அதன் உந்தலாலே கிடைத்த சரீரத்தை நாம் நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையாலே நாம் அசுத்தர்கள். நம்மை போலவே பிரம்மருத்ராதிகளும் இச்சா கிரகித அபிமத உருதேகன் என்பது பகவான் மட்டுமே. இதுவரை மற்றவர் யாரும் துய்யர் இல்லை என்பதற்கு இரண்டு கருத்துகளை கேட்டோம். ஒன்று பிரகிருதி சம்பந்தத்தாலே வந்த அழுக்கு, இன்னொன்று கர்ம சம்பந்தத்தாலே வந்த அழுக்கு என்று. சில பேருக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கும் ஆனால் கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு கர்ம சம்பந்தம் இருக்கும் ஆனால் பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். பகவத் அவதாரம் முதல். இப்பொழுது மூன்றாவது கருத்து சரீர சம்பந்தத்தாலே வந்த அழுக்கு. அழுக்கு காரணமாக அழுக்கான இடத்திலே ஓர் அழுக்குள்ளே இருப்பவர்கள் எல்லா ஜீவராசிகளும். கர்ம சம்பந்தம் என்கிற அழுக்கு காரணமாக பிரகிருதி என்கிற அழுக்கான இடத்திலே சரீரம் என்கிற அழுக்குக்குள்ளே இருப்பவர்கள். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்று திருவிரத்திலே முதல் பாசுரத்திலே முதல் வரியிலேயே அழுக்குடம்பு என்கிறார். இந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகனே அர்த்தம் எழுதியிருப்பது நமக்கு கிடைக்கிறது. இது தவிர இந்த சரீரத்தை எவ்வளவு கேவலமாக அவர் எண்ணிக்கிறார் ஆழ்வார் என்றால், நடுவே ஓர் உடம்பிலிட்டு திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறையவரின்றி. திருவாய்மொழி. இந்த உடம்பு புன்னை மறைய வரிந்த உடம்பா. உள்ளுக்குள்ளே புன்னை வைத்து விட்டு செய்வினை என்கிற கயிற்றை எடுத்துக்கொண்டு அழுந்த கட்டி வைத்திருக்கிறது வரிந்து என்றால் மேலே போர்வை போர்த்து. உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து மொத்தம் அழுக்கு. இதை ஏன் புண்ணு என்கிறார் என்றால் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் மாம்சம் எல்லாம் வெளியில கொஞ்சம் வந்தால் கூட நாம் புண்ணு என்று தானே அதை சொல்லுகிறோம். இந்த புண்ணை எல்லாம் நிறையவாக உள்ளே வைத்தேன், அதை ஒரு கயிற்றை போட்டு கட்டினார். கட்டுகிற கயிறு தான் நம்முடைய வல்வினை என்கிற கயிறு. அது மிகவும் அசுத்தி அல்லவா? அசுத்தி வெளியே தெரியாதபடி தாற்காலிகமாக ஒரு பைக்குள்ளேயோ பெட்டிக்குள்ளேயோ அசுத்த வஸ்துவை போட்டு மூட்டிவிட்டால், அதை மூடிவிட்டால் அசுத்தி குறைந்து போயிடுமா என்ன? சரீரம் என்பது ஜல மல அசுத்தி பொருள். இன்னொரு ஆழ்வார் சொல்வார், ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல் குரம்பை தானுடை குழந்தை பிரியும் போது. பெரிய திருமொழி. நாம் எல்லாம் வீடு கட்டுகிறோமே, அந்த வீடுக்கு சுவர் கட்டுகிறோம், அதில் கம்பங்களை நாட்டுகிறோம், அதற்கு பிறகு மூங்கில்கள் அல்லது சீற்றுகளை வேய்கிறோம் கூரையாக, அதற்கு வாசல் எல்லாம் வைக்கிறோம். அதே மாதிரிதான் நம்முடைய உடம்பு என்கிற வீட்டை பகவான் கட்டி வைத்திருக்கிறானா? ஊன் இருக்கிறதே மாம்சம், அதை சுவராக வைத்திருக்கிறான். எலும்பு இருக்கிறதே அதை கம்பமாக நாட்டி வைத்திருக்கிறான். உரோமம் இருக்கிறதே மயிர்கள், அதையெல்லாம் கூரையாக வேந்து வைத்திருக்கிறான். ஒன்பது வாசல்படி வைத்திருக்கிறான். இதற்கு கண்கள் காதுகள் முதலாக நவத்வாரங்கள். இப்படிப்பட்ட இந்த வீட்டை விட்டு தானுடை குரம்பை பிரியும் போது, உயிரானது பிரியும் பொழுது என்று அவ்வளவு அழுக்கு இந்த வீடு. தாரா கல்பம் வபுர பிவிதம் என்கிறார் தேசிகன் முமுட்சுத்வாதிகாரத்திலே சாரத்திலே. இது ஒரு சிறை போல, இந்த சரீரம் என்கிற சிறைக்குள்ளே நம்மை அடைத்து வைத்திருக்கிறார். இது சேயமாக சொல்லப்பட்ட சரீர சம்பந்தம். இதிலே இருப்பவன் எவனும் குய்யன் ஆக முடியாது. ஆனால் ஒரு கேள்வி, பெருமாளும் தானே நம்முடைய சரீரத்திலே அந்தராத்மாவாக இருக்கிறார், அவனுக்கும் இதே அழுக்கு உடம்பிலே சம்பந்தம் வந்துவிட்டதல்லவா என்றால் அவனுக்கு மட்டும் பரிசுத்தி குறைவதே கிடையாது. அவன் எடுத்துக் கொள்கிற சரீரங்கள் இருக்கின்றன அவதாரங்கள், அதிலே அந்த சரீரங்களிலே இந்த மாதிரி அழுக்கு கிடையாது. பெருமாள் நம் சரீரத்திலே இருப்பதே பரிசுத்தி கிடையாது, குறைவது கிடையாது என்பதற்கு ஸ்ரீபாஷ்யத்திலே பிரம்மசூத்திரத்திலே பாதராயணர் தனியாக ஒரு சூத்திரமே எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் உபனிஷத்துகள் அப்படி அவனை சொல்லி இருக்கின்றன. பும்தே விஸ்வபுகவ்யயா என்று அவனை எடுத்துக்கொள்கிற சரீரம் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், ந பூத சங்க சம்ஸ்தானோ தேஹோஸ்ய பரமாத்மனஹ. ராமகிருஷ்ணன் முதலியவர்களுக்கு இருக்கிற உடம்பானது அழுக்குடம்பு கிடையாது என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். அவனுடைய சரீரம் பிருத்திவியாதி பஞ்சபூதங்களாலே ஆனது கிடையாது. அது போல தோற்றம் அளிக்கும் அவ்வளவுதான். நமக்கெல்லாம் மாம்ச ருதிர மேதோஸ்தி மஞ்சைகளாலான சரீரங்கள். அவனுக்கு அப்படியா என்றால் இல்லை என்கிறது வராக புராணம். மூர்த்தி மாம்சமேதோஸ்தி சம்பவா யோகித்வாச்சேஸ்வரத்வாச்ச சர்வரூபதரோ ஹரிஹி. அவன் துயனாவது எப்படி என்றால் அவனுடைய உடம்பு பிராகிருத்தமானதன்று. ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற திருமேனியும் திவ்ய மங்கள விக்கிரகம் அது சுத்த சத்தமயமானது அப்பிராகிருத்தம். அவன் ராமர் கிருஷ்ணன் முதலிய அவதாரங்கள் எடுக்கும் பொழுது கூட மூர்த்தி பிரகிருத்தியை சேர்ந்த திரவியங்களாலே, மண் நீர் நெருப்பு காற்று இவற்றாலே பண்ணப்பட்ட சரீரம் கிடையாது. அது அது அப்ராகிருத்தம். பிராகிருத்தத்துக்கு எதிர்ப்பதும் பிராகிருத்தம் என்றால் பிரகிருதி சம்பந்தம் கொண்டது. அது பிரகிருதி சம்பந்தம் இல்லாதது, சுத்த சத்தமயமான சரீரம். நமக்கெல்லாம் இருப்பது போலே அதில் எலும்புகளும் மாம்சங்களும் இருப்பதில்லை. எலும்புகள் மாம்சங்கள் போலே ஒன்று இருக்கும். நமக்கு கண்கூடாக சில யோகிகளை பார்க்கிறோம், தம் விருப்பப்படி பல உடல்களை எடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். அவன் யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனானவன், சர்வேஸ்வரன், யோகேஸ்வரனான பரமாத்மா மீன் ஆமை முதலிய உடல்களை தம் இஷ்டப்படி தரித்துக் கொள்வதிலே வியப்பு கிடையாது, அதிலே அவனுக்கு தூய்மை குறைவும் கிடையாது. இதுவரை அவன் ஒருவன்தான் தூயன், மற்றவர்கள் யாருமே தூய்மை கொண்டவர்கள் இல்லை என்பதை மூன்று விதமாக பார்த்தோம். பிரகிருதி சம்பந்தத்தாலே அழுக்கு, கர்ம சம்பந்தத்தாலே அழுக்கு, சரீர சம்பந்தத்தாலே அழுக்கு. இப்பொழுது இதையே நாலாவது விதமாக பார்க்க போகிறோம். நாம் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள், அழிய போகிறவர்கள். சிருஷ்டி என்று ஒன்று, சம்ஹாரம் என்று ஒன்று, இந்த இரண்டுக்கும் நாம் உள்பட்டு அதற்கு ஆளாபவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தூயனாக இருக்க முடியாது, பரிசுத்தி இருக்க முடியாது. சிருஷ்டி பண்ணப்படுபவர் எல்லோருமே அசுத்தர் தான். சிருஷ்டி என்பது எம்பெருமானுடைய வயிற்றிலிருந்து அவர் வாய் வழியே வருகிற எச்சில் போலே என்று கலியன் சொல்வார். ஏன் பிரம்ம ருத்ராதிகள் துய்யர்களாக இல்லையா என்றால், ஏன் நித்யர்களும் முக்தர்களும் துய்யர்களாக இல்லையா என்றெல்லாம் கேள்வி கேட்பவர்களுக்கு கிணவடங்க பதில் கிடைக்கிறது. பிரம்மா ருத்ரர் ஆகியவர்கள் கூட அசுத்தர்களே என்பதை இந்த ஆழ்வார் தெரிவிக்கிற விதம் எப்படி என்றால், எம்பெருமான் உண்டு மீந்த எச்சில் தேவர் அல்லாதார்த்தாமுலரே. அவர்களுடைய அசுத்தியை இரண்டு விதமாக உபவாதிக்கலாம். அதிலே முதல் விதம், நமக்கு எச்சில் என்பது தூய்மை குறைவாவது போலே நாம் எல்லாருமே எம்பெருமானுக்கு எச்சில் தானே. அவர் பிரபஞ்சம் முழுவதையும் உண்டு உமிழ்ந்தாரே, உமிழ்வது என்பதுதானே சிருஷ்டி, உண்பது என்பதுதானே சம்ஹாரம். பிரளயத்திலே உண்டார், சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்தார். அப்படி உமிழப்பட்ட வஸ்துக்களிலே பிரம்மா ருத்ரன் முதலிய எல்லாருமே அடங்கி இருப்பதாலே அவரை பொறுத்தவரை அவர்கள் அசுத்தர்கள் தானே. இது நமக்கு மனசிலே உரைக்க வைப்பதற்காக எச்சில் திருஷ்டாந்தம். வாஸ்தவத்திலே பெருமாளுடைய எச்சிலுக்கும் தூய்மை இருப்பது, தாத்பரியத்தை மட்டும் நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தூய்மை கிடையாது. பிரம்மா ருத்ரதாதிகளும் கூட படைப்புக்கு உட்பட்ட சம்சாரி சேத்தனர்களானதாலே, பிரகிருதி சம்பந்தம் கர்ம சம்பந்தம் எல்லாம் உடைத்தானவர்கள் ஆனதாலே அசுத்தமானவர்கள் என்பது இது நோக்கு. இதை ஒரு புராண வசனம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது என்று பார்த்தோம். அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோனய என்று. தேவர்கள் முதலிய எல்லாருமே கர்மத்தின் பலனாக பிறந்தபடியாலே கர்ம யோனிகள், ஆகையாலே இவர்கள் எல்லாருமே அசுத்தமானவர்கள் என்பது. இப்பொழுது நாலு விதமாக பார்த்தோம். ஐந்தாவது விதம் அசுத்திக்கு ரஜஸ் தமஸ் சம்பந்தத்தாலே என்று. குணங்கள் மூன்று இருக்கின்றன, சத்வம் ரஜஸ் தமஸ் என்று. இது பகவத்கீதையிலே நன்றாக விளக்கிய விஷயம். இந்த மூன்றும் கலந்ததுதான் திரிகுணம் என்கிற பிரகிருதி. இந்த மூன்றையும் மூன்று மூர்த்திகளோடு சம்பந்தப்படுத்தி புராணங்கள் வர்ணிக்கிற வழக்கம் சத்வம் ரஜஸ் தமஸ், விஷ்ணு பிரம்மா சிவன் என்று. உபனிஷத்திலேயே கூட மகான் புருஷா என்று ஒருவனை சொல்லிவிட்டு அவன் சத்வஸ்யஹிஷப்ரவர்த்தகா என்று ஓதியது. புருஷோத்தமன் தான் சத்வப்ரவர்த்தகனானபடியாலே தூயன். திரிமூர்த்திகளிலே மற்றவர்கள் பிரம்மாவை ரஜோமயன் என்றும் சிவனை தமோமயன் என்றும் புராணங்கள் விளக்கும். இன்னொரு ஸ்லோகம், ஆ பிரம்மபவனஹதேதே தோஷாஸ்தந்தி மகாமுனே என்று இதிகாச சமுச்சயத்திலே மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம், சுத்தம் சனாதனம் ஜோதிஹி பரம் பிரம்மேதி தத்விதுஹு என்று. இந்த இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டால் பிரம்மலோகம் வரையிலே தோஷங்கள் என்றும், ஆ பிரம்ம பவனாது தோஷா, ஸ்ரீவைகுண்டம் மட்டுமே சுத்தம் என்றும், தத் விஷ்ணு பரமம் பதம் சுத்தம் சனாதனம், இது வேறு வசனங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையாலே பிரம்மாதிகள் துய்யர் அல்லர், பெருமாள் மட்டுமே தூயம். நாம் பார்க்க போவதாக சொன்ன ஆறு வித அசுத்தி நிலை ஐந்து முடிந்துவிட்டது. இப்பொழுது கடைசியாக ஆறாவது, தூய்மைப்படுத்துபவன் மதுசூதனன் ஒருவனே என்கிறது. ஜாயமானம் மிகி புருஷம் எம் பஷேன் மதுசூதன சாத்விக சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தக என்று சொல்லிவிட்டு, பஷ்யத்யேனம் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோதவாக்கு ரஜசா தமசாச்சாஸ்ய மானசம் சமபிப்ளுதம் என்றும் சொல்கிறது புராண வசனம். பிறக்கும் போது ஜாயமானம் புருஷம் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது மதுசூதன அவனுக்கு மதுசூதன கட்டாட்சம், அதாவது ஹயக்ரீவ கட்டாட்சம் ஏற்பட்டதானால் அவன் சாத்விகன் ஆகிறான். அதனாலே மோக்ஷார்த்த சிந்தக, மோட்சம் என்கிற புருஷார்த்தத்திலே நாட்டம் கொண்டவனாக ஆகிறான். இப்படிப்பட்ட ஹயக்ரீவ கட்டாட்சத்தை பிறக்கும் பொழுது பெற்றவன். தூய நாடுபடியினாலே சத்வகுணம் இவனுக்கு வருகிறது. ஆனால் இதற்கெதிராக பஷ்யத்யேனம் ஜாயமானம் பிரம்மா, பிறக்கும்போது பிரம்மா பார்த்தாரானால் ரஜசாமான சம்சமபிப்ளுதம், ரஜோகுணத்து எண்ணங்கள் தான் இவனுக்கு உண்டாகும். அதே போல ருத்ரோதவா புனஹ, ருத்ரன் என்பவர் பிறக்கும்போது இவனை பார்த்தாரானால் சிவன் பார்த்தால் சமசா சமபிப்ளுதம், சமோகுணத்து எண்ணங்கள் இவனுக்கு மேலிடும். இது மகாபாரதத்திலே சாந்தி பர்வத்திலே சொன்ன விளக்கம். ஆகையாலே சத்வகுணம் வேண்டுமானால் பெருமாள் கட்டாட்சம் வேண்டும், ரஜோகுணம் வேண்டுமானால் பிரம்மாவினுடைய கட்டாட்சம், சமோகுணம் வேண்டுமானால் சிவனுடைய கட்டாட்சம். யாருக்கு பாக்யவசத்தாலே கர்மவசத்தாலே எந்த தேவதைகளுடைய கட்டாட்சம் ஏற்படுகிறதோ அதற்கேற்ற மாதிரி அவனுடைய தூய்மை இருக்கும். தூய்மைப்படுத்தக்கூடியது தூயன் என்று சொல்லப்படுகிற மதுசூதனனுடைய கட்டாட்சம். நமக்கு தூய்மை இல்லாமல் போவது, தூய்மைக்கு எதிர்ப்பதும் கல்மஷம் என்பது. நமக்கு நமக்கு இந்த பிரகதி மண்டலத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது, நம்முடைய மனசிலே கல்மஷம் இருக்கிறது, தோஷம் இருக்கிறது. அதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் என்ன வழி என்றால் நாராயணனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிறது சாஸ்வத சம்ஹிதை என்கிற கிரந்தம். துஷ்டேந்திரியம் ரிணாம் எத் கல்மஷை விரதம் சதம் தகாலே சம்சுத்தி யாதி நாராயணாலயே. கல்மஷம் சுத்தி, இரண்டு எதிர்ப்பதங்கள். ஜனங்களுடைய மனசு அசுத்தமாவது இந்திரிய தோஷத்தாலே, துஷ்ட இந்திரிய வசாதி தோஷம் கொண்ட இந்திரியங்களுக்கு வசப்பட்டதாலே. இறுதியிலே தூய்மை பெறுவது அந்த காலே சம்சித்தி நாராயண ஆலயே, நாராயணன் கோவிலே. இதிலிருந்து அவன் தூய்மைப்படுத்தும் தூயன் என்று தெரிகிறது. அவன் தூய்மை இல்லாத இடத்திலே வந்து இருக்க கூட மாட்டானா. ஆகாதி தூஷிதம் சித்தம், ஒருவனுடைய மனசானது ராகம், அதாவது ஆசை முதலியவற்றாலே தூஷித்தமாக இருந்தால், அழுக்கடைந்திருந்தால் அந்த சித்தத்திலே வந்து மதுசூதனன் தங்க மாட்டான் என்கிறது. இப்போ இது நாம் சொல்ல வந்த ஆறு விஷயங்களும் முடிவு பெற்று விட்டன. அவன் ஒருவனே தூயன், மற்ற எல்லாரும் அசுத்தர்கள். எப்படிப்பட்ட அசுத்தி என்பதை ஆறு விதமாக பார்த்து விட்டோம். இப்பொழுது ஏழாவது விஷயம், நாராயணன் எந்த அளவுக்கு தூயனோ அதற்கு நேர் மாறாக விபரீதமாக ருத்ரன் என்ற தேவதை அந்த அளவுக்கு அசுத்தன் என்பது. இதை நாலந்து விதமாக விளக்குகிறார்கள் ரிஷிகள். முதலிலே அவன் சுடுகாட்டிலே வசிப்பவன், பிணச்சாம்பலை பூசிக் கொள்பவன் என்றெல்லாம் அவனை அமங்கலமாக அவர் அசுத்தமாக நினைப்பது ஒரு விதம். இன்னொன்று, அவனுக்கு ருத்ரன் என்ற பெயரை ஏன் வந்தது தெரியுமா? என்று வேதம் ஓடும்படி பிறக்கும் பொழுது அவன் அழுதபடியாலே அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் என்றது. இன்னொரு விதமாக அதை சொல்ல போனால், அந்த ருத்ரன் என்கிற தேவதைக்கு எப்பொழுதாவது ஹோமம் பண்ண வேண்டியதாய் இருந்தால், அல்லது எப்பொழுதாவது மற்ற கர்மங்களுக்கு நடுவிலே பலி போட வேண்டி இருந்தால், அவனுக்கான மந்திரத்தை சொல்லி அந்த பலியையோ ஹோமத்தையோ பண்ணின உடனே நமக்கும் ஒரு அசுத்தி ஏற்படுகிற காரணத்தினாலே ஜலத்தை தொட வேண்டும் அப உபஸ்பிருஷ்யா என்று விதிக்கிறது. எல்லா கர்மங்களுடைய பிரயோகங்களிலும் உதாரணமாக நமோ ருத்ராய பசுபதயே என்று மந்திரத்தை சொல்லி நித்தியம் வைஷ்ணதேவ காலத்திலே கொஞ்சம் பலியை வைக்கிறோம், உடனே அப உபஸ்பிருஷ்யா என்று அந்த கையை ஜலத்திலே நினைத்து விட்டு அதற்கு பிறகுதான் காரிய சேஷத்துக்கு போக வேண்டும். வைஷ்ணதேவம் என்கிற ஒரு கர்மத்திலே மட்டுமில்லை, எந்த கர்மங்களிலே சௌத ஸ்மார்த்த கர்மங்களிலே ருத்ரனுக்கு பலியோ ஹோமமோ சுவாகாரமோ பண்ண வேண்டி இருந்தாலும் கையலம்ப வேண்டிய நிர்பந்தம் உண்டு. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வசனம் ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறது. முற்காலத்திலே தோன்றிய ருத்ரன் பெயர் இல்லாமல் இருந்தானா? நமக்கெல்லாம் ஏன் பெயர் இடுகிறார்கள் என்றால், அதனாலே நமக்கு பாவம் தொலையும். பெயரிடுவது என்பதே கூட பாவத்தை நீக்குகிற ஒரு காரியம். அப்படி பெயரிடுவதாலே நாமகரணத்தினாலே தொலையக்கூடிய பாவமானது இவனுக்கு தொலையாமலே இருந்ததான் இந்த தேவதை. அப்போது அவன் சொன்னானாம், அனபகத பாப்மா நாமமே தேஹி பாப்மனோபஹத்யை என்று, இது அஷ்டமூர்த்தி பிராமணம் என்கிற வேத பகுதியிலே இருக்கிறது. எனக்கு பெயரிடாத காரணத்தினாலே என்னுடைய பாவமானது அனபகதமாக, அதாவது அபகதமாகதாக இருக்கிறது. நாம மே தேகி எனக்கு ஒரு பெயரை இடுவாயாக, அப்பொழுது பாப்மனக அபகத்தை என்னுடைய பாவம் நீங்கும் என்று. நாம கரணம் என்ற ஒன்றை பண்ணுவதாலே பாவம் சிறிது அழியுமே, அதை வேண்டும் என்று அவன் கேட்டு ஒரு பெயரை பெற்றுக் கொண்டதாக கருது. இவ்வாறாக நாலு விதமாக ருத்ரன் என்கிற தேவதைக்கு இருக்கிற அசுத்தியை வேத முன்னிதிகாச புராணங்களும் விளக்குகின்றன. அதே போல ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு அசுத்தி வருகிறது. துவியனாக இருப்பவன் அவன் ஒருவன் தான், அவனை தவிர வேற யாருக்கும் பாவனத்தன்மை கிடையாது. அப்படியே கூட ஒரு வசனம் விளக்குகிறது, நவாசுதேவா பரமஸ்தி மங்களம், நவாசுதேவா பரமஸ்தி பாவனம் என்று. வாசுதேவரை காட்டிலும் வேறுபட்டதாக பாவன வஸ்து இங்கே கிடையவே கிடையாது. வாசுதேவாதி பரம் பாவனம் நாஸ்தி என்று ஸ்பஷ்டமாக சொல்கிறது. துய்யனும் நீயே, நீ ஒருவன் தான். ஆப்ரம்மஸ்தம்ப பர்யந்தாஹ ஜகதந்தர்வ்யவஸ்திதாஹ பிராணினஃ கர்ம ஜனித சம்சாரவசவர்த்தினஹ என்று ஒரு ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்திலே. ஆ பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தாஹ, ஆரம்பத்திலே மேலே பிரம்மா, முடிவிலே கீழே ஸ்தம்பம். ஸ்தம்பம் என்றால் கோரை புல் மாதிரி ஒரு புல் வகை, மிக சிறிய உயிரினம். பிரம்மா என்பது மிக உயர்ந்த உயிரினம். அவர் முதல் ஸ்தம்பம் வரை, ஆ பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தஹ, இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை பிராணினக ஜீவராசிகள் கற்பனையோ ஏராளமாக இருக்கின்றன. ஜகதந்தர்வஸ்திதாஹ, ஜகத் இருக்கிறதே இந்த லோகம் பிரபஞ்சம், இதுக்கு அந்த உள்ளே வியவஸ்தித நிலை பெற்றிருக்கின்றன இந்த ஜீவராசிகள் எல்லாமே. கர்ம ஜனித சம்பாரவசவர்த்தின, தங்கள் தங்கள் கர்மங்களாலே முன் வினைகளாலே ஜனித உண்டு பண்ணப்பட்ட சம்சாரம் என்பதற்கு வசப்பட்டு வர்த்தினக இருப்பவை. ஆகையாலே எல்லா ஜீவராசிகளுமே அசுத்தமானவை என்கிறது விஷ்ணு தர்மம். தூயனும் நீயே என்று பரமாத்மாவான பரமபதநாதன் ஒருவனே தூயன். இதுவரை தூயனும் நீயே என்பதற்கு ஏழெட்டு விதமாக உபோத்வலகமாக வசனங்களை காட்டி நாம் புரிந்து கொண்டோம். பிரகிருதி சம்பந்தம் என்கிற அசுத்தி, கர்ம சம்பந்தம் என்கிற அசுத்தி கர்ம வசியத்தை என்றது, சரீர சம்பந்தம் என்கிற அசுத்தி, சத்வ ரஜஸ்தமோ குணங்கள் என்ற மூன்றிலே ரஜஸ்தமோ குணங்களின் கலப்பு என்கிற நாலாவது வசியான அசுத்தி, படைப்புக்கும் அழிப்புக்கும் உள்படுவதாலே எம்பெருமானுடைய எச்சிலான அசுத்தி, பாவனத்துவம் என்பது பெருமாளுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லாததாலே நமக்கு பாவனத்தீனத்தை என்கிற அசுத்தி, குறிப்பாக ருத்ரன் பிரம்மா இந்திரன் முதலிய தேவதைகளுக்கு தனித்தனியாக பல பல விதமாக சொன்ன அசுத்திகள் என்று ஏழாவது விஷயம். இவ்வாறாக விதம் விதமான அசுத்திகளை எல்லாம் மற்றவர்களுக்கு புரிந்து கொண்டு பெருமாள் ஒருவனே தூயன் பரிசுத்தமானவன், சுத்தம் பிரம்ம சனாதனம் என்று புரிந்து கொண்டோம். இன்றைக்கு தூயனும் நீயே என்பது. அடுத்த வாரம் செய்யாள் உரைதலின் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். செய்யாள் என்றால் லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவி பெருமாளுடைய திருமார்பிலே உரைகிறாள் என்பதை மும்மணி கோவிலே ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்றைக்கு அடுத்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அவள் உரைவதாலே லக்ஷ்மி சம்பந்தத்தாலே இவனுக்கு சுத்தி கிடைக்கிறது என்பது, அவள் சுத்தியை ஏற்படுத்துபவள். துயனும் நீயே செய்யாள் உரைதலின், லக்ஷ்மி வாசத்தினாலே நீ சுத்தி பெற்றவனாக ஆகிறாய் என்பது. இதை பற்றி அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். சிறார்த்து ஓப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்